நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே, நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே, ராகம் என்னும் மேகம் உன்னை பாடியாடுதே, ராகம் என்னும் மேகம் உன்னை பாடியாடுதே, நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே, நீ பௌர்ணமி. கொஞ்சம் வாழ்த்து சொல்ல மறந்ததேன், பதவ மபதப மகரி சரி கரி சரி கமப என் இதயம் துடிக்குது தினமும் உருகும் அவள் நினைவில், பதப மபதனி சரி தீகரி தனி சகரிச கண்ணிமையில் அவள் உருவம் சொல் தமிழில் அவள் அமுதம் நெருகரி நெருகருகி பனிமையில் கொடுமையில் காதலில் அன்றனை வாட்டியதே சரிகரி கபமகரி பிரிவேணும் சிறைதனில் சாதலில் இன்றனை வாட்டுவதே பதனி சரி கரி தனி சரி தனி சரி தனி தனி சனி தபனி தபம தபமகரி பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே, நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே, ராகம் என்னும் மேகம் உன்னை பாடியாடுதே, ராகம் என்னும் மேகம் உன்னை பாடியாடுதே.